அழகழகா தொடுகிறதே மலக்காத்து, அடிமரமும் அசஞ்சிடுதே அத பார்த்து. கருங்கல்லான போதிலுமே சில என்றாகும் காதலிலே, சிறு புல்லொன்று வாழ்ந்திடவே மழை சிந்தாதோ மேகங்களே. என்ன தொடர்ந்து தொடர்ந்து வருமே, அழகழகா தொடுகிறதே மலக்காத்து, அடிமரமும் அசஞ்சிடுதே அத பார்த்து. தொடுகிறதே மலக்காத்து, அடிமரமும் அசஞ்சிடுதே அத பார்த்து. அன்பதை நெஞ்சினில் ஏந்தும் போது உண்மையிலே அத்தனை இன்பமும் சேர்ந்திடாதோ கைகளிலே. தாயவன் பாசம் தந்தையின் நேசம் சேர்ந்ததால் கருவானோ, ஆசையில் பூக்கும் அழகழகா தொடுகிறதே மலக்காத்து, அடிமரமும் அசஞ்சிடுதே அத பார்த்து. கருங்கல்லான போதிலுமே சில என்றாகும் காதலிலே, சிறு புல்லொன்று வாழ்ந்திடவே மழை சிந்தாதோமே.